ശ്രീമണ്ണൂതനരംഗനാഥേതിരാരബ്ധാത്മവിദ്യാലയം ശ്രീമണ്ണൂതനലക്ഷ്മണാരതിരാർസംപ്രാപ്തതുര്യാശ്രമം ശ്രീവാസേന്ദ്രകടാക്ഷസന്തരസുധാലക്ഷ്യാത്മയോകാംക്ഷിതം ശ്രീമണ്ണോതനവാഗതീശയമനം ഭക്തിയാശ്രയാമോ ഗുരും നവ്യവാഗീശയോഗീന്ദ്രയാസ്യഫലസേവിനം ബ്രഹ്മതന്ത്രസ്വതന്ത്രഹര്യം ഭജാമ സ്വാത്മസമ്പദം യസ്യ വാഗ്വൃദ്ധിപര്യന്തായതി രാജസരസ്വതി തസ്മൈ വേദാന്തഗുരവേ ഭൂയോ ഭൂയോ നമോ നമഃ വിശുദ്ധ വിജ്ഞാനഗണസ്വരൂപം വിജ്ഞാനവിശ്രാണബദ്ധദീക്ഷം ദയാനിധിം ദേഹഭൃതാം ശരണ്യം ദേവം ഹയഗ്രീവമഹം പ്രപദ്യേ. സഭായൈ നമഃ. ഹംസസന്ദേശത്തിനുടിയ മുതൽ ഉപന്യാസം ഇത്. സ്വാമി ദേശികനാലെ അരുളി ചെയ്യപ്പെട്ട ഹംസസന്ദേശം അപ്പടിന്ന് சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான காவியத்தினுடைய உபன்யாசத்தை நாம் அனுபவிக்க இருக்கின்றோம். அதனுடைய அவதாரிகையை அடியேன் இன்று விஞ்ஞாபிக்கிறேன். ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் ஒவ்வொரு நாளும் திருமகளை பிரியாமல் இருக்கக்கூடியவன். அகலகில்லேன் இறையும் நின் அலர்மேல் மங்கை உரைமார்பன் அப்படின்னு ஆழ்வாரும் சாதிக்கின்றார். எப்பொழுதெல்லாம் எந்தெந்த அவதாரங்கள் எடுக்கின்றானோ அவை அனைத்திலும் அவனுக்கு ஏற்றதான ஒரு வடிவு, அவனுக்கு ஏற்றதான ஒரு நடத்தை, அவனுக்கு ஏற்றதான ஒரு குணம் இவற்றை உடையவளாக பெரியபிராட்டியார் இருக்கின்றாள். எத்பாவேஷு பிரதக்விதேஷு அணுகுணான் அப்படின்னு சுவாமி தேசிகனே சாதிக்கின்றார். தானும் அவதரித்து எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனாக அவதரித்தால், தான் சீதையாகவும் எம்பெருமான் வாசுதேவனாக அவதரித்தால், தான் ருக்மிணியாகவும் இதேபோல மற்ற அவதாரங்களிலும் அவனுடைய அவதார தன்மைக்கு ஏற்றவாறு சகதர்மச்சாரிணியாக பிராட்டியும் அவதரிக்கின்றாள். இந்த மாதிரி இணை பிரியாமல் இருக்கக்கூடிய இந்த தம்பதிகளுக்கு இந்த உலகத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள் எல்லாமே லீலையாகவே இருக்கின்றன. அதனாலதான் எம்பெருமானாரும் அகில புவன ஜென்மஸ்தேம பங்காதி லீலே அப்படின்னு சொன்னார். இந்த ஜகத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களை இருவரும் சேர்ந்து லீலையாக செய்கின்றனர் அப்படின்னு சொல்லப்படுறது. பிறப்பே இல்லாத எம்பெருமான் நம்ம எல்லாரையும் ரட்சிக்க வேண்டும், நம்ம எல்லோரையும் வழிநடத்த வேண்டும் அப்படின்ற காரணத்துக்காக மனப்பறிப்போடு அழுக்கு மானிட சாதியில் தான் பிறந்து தனக்கு வேண்டுரு கொண்டு தான் தன் சீற்றத்தினை முடிக்கும் புணத்துழாய் முடிமாலை மார்பன் என்னப்பன் தன மாயங்களே அப்படின்னு ஆழ்வார் சொன்னா போல, சாதுக்களை ரட்சிப்பதற்காகவும் துஷ்டர்களை அழிப்பதற்காகவும் எம்பெருமான் சம்பவாமி யுகே யுகேனா போல ஒவ்வொரு யுகத்திலையும் அவன் அவதரிக்கின்றான் அப்படின்னு சொன்னார். அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரியான அதிமானுஷ லீலைகளை வெளிக்காட்டாமல் தன்னை ஒரு சாதாரண மனிதனாகவே வெளிப்படுத்திக் கொண்டு அவதார பிரயோஜனத்தை காண்பித்த ஒரு அவதாரம் எம்பெருமானுடைய ராமாவதாரம். எத்தனையோ அவதாரங்கள் எடுத்திருந்தாலும் எம்பெருமானுடைய ராமாவதாரம் மிகச்சிறந்த ஒரு அவதாரமாக இன்றளவும் போற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஒரு நாடகத்தில் பலவிதமான பாத்திரங்களை ஏற்று நடிக்கக்கூடிய நடிகர்கள் தான் ஏற்றிருக்கக்கூடிய பாத்திரத்திற்கு, அதாவது கதாபாத்திரத்திற்கு தகுந்தவாறு தன்னுடைய நடை உடை பாவனைகளை அமைத்துக் கொள்ளக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறா போல, எம்பெருமானும் சக்கரவர்த்தி திருமகனாக அதாவது சூரிய வம்சத்தில் பிறந்து சாமானிய ஜனங்களுக்கு எந்தெந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் ஏற்படுமோ அவை எல்லாவற்றையும் தானும் தன்னுடைய வாழ்க்கையில அனுபவிப்பது போன்று தன்னுடைய வேஷத்தை வெளிக்காட்டிக் கொள்கிறான். பித்ருவசன பரிபாலனம் பண்றான். தம்பியோடு காட்டுக்கு புகுந்து செல்கிறான், காட்டுக்கு செல்கிறான். தன்னுடைய அழகான மனைவியை வேறொருவன் அபகரித்து செல்லக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு ஆளாகி நிற்கிறான். சுக்ரீவனோடு நட்புறவை ஏற்படுத்திக் கொள்கிறான். சுக்ரீவ சைன்யம் 8 திசைகளிலும் சீதையை தேடிச் சென்று பின்னர் அனுமன் மூலமாக சீதை இருக்கக்கூடிய இடத்தை தெரிந்து ஆறுதல் அடைகிறான். மனுஷ தேகினாம் சேஷ்டாமித்தேவ அனுவர்த்ததே லீலா ஜெகத்பதேஹே தஸ்ய சந்தத சம்பிரவர்த்ததே அப்படின்னு விஷ்ணு புராணத்தில் சொல்லக்கூடிய ஸ்லோகம். மனிதர்கள் எந்த விதமான செயல்களை புரிகின்றனரோ அதே மாதிரி அபிநயம் பண்றான் பெருமாள் சக்கரவர்த்தி திருமகனாக அவதரித்து. ஜெகத்பதியா இருக்கக்கூடிய ராமச்சந்திரமூர்த்தியினுடைய இந்த மாதிரியான லீலைகள் அவனுடைய சங்கல்பத்தின் மூலமாகவே நடக்கின்றன அப்படின்றத இந்த ஸ்லோகம் நமக்கு உணர்த்தி காட்டுறது. மனுஷ்ய தேகி நாம் சேஷ்டாமித்தேவம் அனுவர்த்ததே லீலா ஜெகத்பதே தஸ்ய சந்தத சம்பிரவர்த்ததே. மனித பாவனையில பரமாத்மா சாதாரண மனிதனாக தன்னை காட்டிக்கொள்கிறான். ஒரு காதலன் இருக்கான். அந்த காதலன் ஒருத்தர் உயர்ந்த தன்னுடைய காதலியை பிரிந்தால் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் சீதையை பிரிந்த சமயத்தில் அனுபவிப்பதை வால்மீகி பகவான் ரொம்ப அழகாக வர்ணித்திருக்கிறார். உண்மையில பார்த்தீங்கன்னா ராமாயணமே அப்படி ஏற்பட்டது தானே. மானுஷாத பிரதிஷ்டாந்தம்னு இரண்டு பட்சிகள்ல ஒரு பட்சியை பிரிந்து மற்றொரு பட்சி அனுபவிக்கக்கூடிய கஷ்டத்தை கொண்டுதானே ராமாயணம்ன்ற ஒரு கிரந்தமே ஏற்பட்டது இல்லையா. ஸ்லோகம் ஸ்லோகமாக ஆனது. இதைத்தானே நாம ராமாயணத்தில் பார்த்திருக்கோம். காதல் பட்சிகளுடைய பிரிவு துயர் ஒரு காவியமாக அவதரித்து அவருடைய திருமுகத்திலிருந்து வெளிவந்தது இல்லையா. நாரதரா இருக்கட்டும், சரஸ்வதி தேவியா இருக்கட்டும், பிரம்மாவா இருக்கட்டும், எதற்காக பாடுபட்டார்கள்? ராமாயணம் அப்படின்ற ஒரு கிரந்தம் வெளிவர வேண்டும் என்பதற்காக பாடுபட்டார்கள். இப்படிப்பட்ட உயர்ந்த காவியம் ராமாயண காவியம். ராமனுடைய துயர் அதாவது சீதையை பிரிந்ததனால ஏற்பட்ட அந்த பிரிவு துயரை நாம் பிரத்யக்ஷமாக அனுபவிக்கும்படி வால்மீகி பகவான் வர்ணித்து காட்டினார். அதவா கிருதவாக்துவாரே வம்சேஸ்மின் பூர்வ சூரிபிகி காளிதாசன் சொல்றான். பெரியோர்கள் சென்ற வழியிலே நானும் செல்கிறேன் அப்படின்னு. மனோ வஜ்ர சமுத்கீர்ணே சூத்ரஸ்யே வாஸ்திமே கதிஹி. அதே மாதிரி பௌபூதியம் இதம் பூர்வேபியா கவிபியா அப்படின்னே சொன்னான். பிராச்சீன கவிகளுக்கு நமோவாக்கம் அப்படின்னே சொல்றான். நமோவாக்கம் பிரசாஸ்மஹே, நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு வால்மீகி காண்பித்த வழியில பிற்கால கவிஞர்களுடைய தங்களுடைய படைப்புகளை கவிதை திறனை பலவகையாக காண்பிக்கிறார்கள் காளிதாசன் பௌபூதி போன்றோர்கள். காளிதாசன் பௌபூதி போன்ற மகாகவிகளும் வால்மீகி பகவான் எந்த வழியை பின்பற்றி சென்றாரோ அதே வழியை பின்பற்றி சென்று ஜனங்களுடைய மனச கொள்ளை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். காளிதாசன் உடைய கவிதையின் நடைகளை பார்த்து நம்முடைய அம்சதந்தேச கர்த்தாவாக இருக்கக்கூடிய சுவாமி தேசிகனும் மகாகவி அப்படின்னு கொண்டாடுறார் பல இடங்கள்ல. இவருக்கும் ரொம்ப ஆசை எம்பெருமானுடைய சரித்திரத்தை ஒரு காவியமாக நாம் வர்ணிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஆசை. ஏன்னா யாதவாபிரயம் அப்படின்னு வாசுதேவனுடைய சரித்திரத்தை மிக அழகாக வர்ணித்திருக்கிறார். மனத்துக்கு இனியானாக இருக்கக்கூடிய ராமனுடைய சரித்திரத்தை வர்ணிக்க வேண்டும் என்பது இவருடைய எண்ணம். அதனாலதான் ரொம்ப ஸ்பஷ்டமாக இந்த ஹம்சசந்தேச காவியத்தை ராமனுடைய சீதாராமனுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிரிவை உபயோகப்படுத்தி இப்படி ஒரு அற்புதமான காவியத்தை படைக்கின்றார். சுவாமி தேசிகன் லோகத்தில் காளிதாசன் பவபூதி போல வெறும் கவி மட்டும் கிடையாது, இவர் சாஸ்திரஜன், நல்ல வேதாந்தி. அதனாலதான் ஹம்சசந்தேசத்துடைய காவிய நடைய பார்த்தாலே ரொம்ப அழகா இருக்கும். சாஸ்திரேஷு கர்க்கசதியா வயமேவ நான்யே, காவியேஷு கோமலதியா வயமேவ நான்யே. ரொம்ப அழகா சொல்றார் சுவாமி தேசிகனே. இது சாஸ்திரங்கள்ல கடினமான ஞானமுடையவர்கள் எம்மை தவிர வேறு யாரும் இல்லை, காவியங்கள்ல மிருதுவான அறிவு உடையவர்கள் எம்மை தவிர யாருமே இல்லை. அதனாலதான் ரகுவீர கத்தியத்தில் சொல்லும்போது கடோர சுகுமார கும்ப கம்பீரம் அப்படின்னு சொன்னார். கடுமையானது மென்மையானது, காட்டின்யம் மிருது தன்மை, இது ரெண்டுத்தையுமே காண்பித்திருக்கிறார் ரகுவீர கத்தியத்தில் ராமனுடைய சரித்திரத்தை வர்ணிக்கும் பொழுது. சுவாமி தேசிகனுடைய பாண்டித்யம் இந்த வகையாக எல்லாராலும் போற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது காவியத்தை இயற்றும் பொழுதும் சரி, சாஸ்திர கிரந்தங்களை இயற்றும் பொழுதும் சரி, பொதுவாகவே காவியங்கள் அப்படின்னு பார்த்தால் இரண்டு வகையா பிரிக்கிறார். ஸ்ரவ்ய காவியம், திருஷ்ய காவியம் அப்படின்னு சொல்லப்படுறது. ரகுவம்சம், குமார சம்பவம், கிரார்த்தார்ஜுனியம் இதெல்லாம் வந்து ஸ்ரவ்ய காவியங்கள். சாகுந்தலம், உத்தரராம சரித்திரம், அனர்கராகவம், விக்ரமோர் வசியம் இந்த மாதிரியான சொல்லப்படுறதெல்லாம் திருஷ்ய காவியங்கள். இப்போ அதாவது நாம படிச்சோ கேட்டோ அனுபவிக்கக்கூடிய காவியங்கள் ஸ்ரவ்ய காவியங்கள். நாயகன் நாயகி அவளுடைய குணச்சேஷ்டிதங்களை அரங்கத்தில் பார்த்து, அதாவது மேடையில பார்த்து அனுபவிப்பது என்பது திருஷ்ய காவியங்கள். சுவாமி தேசிகன் திருஷ்ய காவியங்கள் வரிசையில பார்த்தால் சங்கல்ப சூரியோதயம் அப்படின்ற ஒரு நாடகத்தை அருளி செய்கிறார். அதே மாதிரி ஸ்ரவ்ய காவியம் அப்படின்னு சொல்லும்பொழுது யாதவாபிரயம், ஹம்ச சந்தேசம் இந்த மாதிரியான காவியங்களை எல்லாவற்றையும் அருளி செய்திருக்கிறார். இந்த ஹம்ச சந்தேசம் அப்படின்ற காவியத்தை இயற்றுவதற்கு ஊன்றுகோலாக சுவாமி தேசிகனுக்கு ஏற்பட்டதற்கான காரணம் காளிதாசனுடைய மேக சந்தேசம். காளிதாசனுடைய மேக சந்தேசம்ன்றது ஒரு அற்புதமான ஒரு கிருதி, ரொம்ப அழகா இருக்கும். சகிருதய ஹிருதயமா இருக்கக்கூடிய சாகித்ய சாஸ்திர லோகத்தில் மேக சந்தேசத்துக்கு சமமாக ஒரு காவியம் இல்லைனே கூட சொல்லலாம். தன்னுடைய காதலியை பிரிந்த ஒரு யக்ஷன் ஒருவன் அவளினுடைய பிரிவை தாங்க முடியாமல் ரொம்ப வாடி போயிருக்கான். அப்போ வாடி இருப்பவனாக ஒரு சமயம் தான் வசித்துக் கொண்டிருந்த மலை, அந்த மலையினுடைய தாழ் வரையில சஞ்சரித்த மேகத்தின பார்த்து அந்த காதலியினுடைய நினைவு வர அவளை தன் காதலியை ஆஸ்வாசப்படுத்தி கொள்ள மேகத்தை தூது அனுப்புறான். இங்கே அவன் எங்கேயோ இருக்கா, இவன் எங்கேயோ இருக்கான். ஒவ்வொரு மேகத்தையும் தூது அனுப்புகிறான். ரொம்ப அழகா இருக்கும் அந்த காவியம் வாசிச்சாலே, அவ்வளவு பிரமாதமா இருக்கும். காதலனை பிரிந்து காதலி துன்பப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சமயம், அதேபோல காதலியை பிரிந்து காதலன் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சமயம், இந்த சமயத்தில் ஏற்படக்கூடிய ஒருத்தர் மீது ஒருத்தருக்கு ஏற்படக்கூடிய அவர்களுடைய நினைவு என்பது சாஸ்திரத்தில் பிப்ரலம்ப சிங்காரம் அப்படின்னு சொல்லப்படுறது. பிரிவு துயர், அதுதான் விப்ரலம்ப சிருங்காரம். அதை வர்ணிக்கக்கூடியதுதான் மேக சந்தேசம். அழகான நடை, அழகான சொருள், அழகான பொருள், அழகான விஷயம், இதனால சிறந்து விளங்கக்கூடிய ஒரு காவியம்னு பார்த்தால் மேக சந்தேசம்ன்ற காவியம். அதே மாதிரி அதை போலவே இங்கேயும் சுவாமி தேசிகன் காளிதாசனுடைய கவிதைகளில் தனக்கு இருக்கக்கூடிய ஒரு ரசானுபவம், அதை வெறும் சகிருதயர்கள் மட்டும், அதாவது சாகித்ய சாஸ்திரத்தை விரும்புபவர்கள் மட்டும் அனுபவித்தா பத்தாது. சாஸ்திரஜர்களும், கடினமான சாஸ்திரங்களை அத்தியனம் செய்தவர்களும் கூட இந்த மாதிரியான காவியங்களை ரசிக்கணும். ரொம்ப முக்கியம் அது. நான் தான் சாஸ்திரத்தில் பெரியாள் அப்படின்னு சொல்லிக்கிறத காட்டிலும் சாகித்ய சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய காவியங்களை வாசிக்கிறது இருக்கு பாருங்கோ, அது அற்புதமான ஒரு நிகழ்வு. அது சம்ஸ்கிருத விற்பத்தி நமக்கு அதிகமாக வரணும் அப்படின்னால் காவியங்களை நாம் வாசிக்க வேண்டும். காவியங்கள்ல தான் சம்ஸ்கிருத விற்பத்தி வளரும். வெறும் சாஸ்திர அத்தியனத்தில் சம்ஸ்கிருத விற்பத்தி வளரும்னு சொல்ல முடியாது. அதனாலதான் சுவாமி தேசிகன் என்ன பண்ணார், வெறும் சகிருதய ஹிருதயமா இருக்கக்கூடிய சாகித்யகாரால் மட்டும் இந்த மாதிரியான கிரந்தங்களை அனுபவித்தால் பத்தாது, சாஸ்திரஜர்களும் இந்த மாதிரியான கிரந்தங்களை அனுபவிக்க வேண்டும் என்பதை மனதிலே கொண்டு லோகத்துக்கெல்லாம் நாயகனாக இருக்கக்கூடிய சக்கரவர்த்தி திருமகன் விஷயமாக இப்படிப்பட்ட ஹம்ச சந்தேசம் அப்படின்ற காவியத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். லோகோ நாயகோ எதி வர்ணியேதே லோகோத்தர குணோத்தரைஹி அப்படின்னு, லோகோத்தர நாயகனா இருக்கக்கூடிய சக்கரவர்த்தி திருமகனை தன்னுடைய காவியத்தில் முக்கியமான கதாபாத்திரத்திலே நிறுத்தி அவனை நாயகனாக்கி ஹம்ச சந்தேசம் அப்படின்ற உயர்ந்ததான ஒரு காவிய ரத்னத்தில் இங்கு அருள் செய்கிறார் சுவாமி தேசிகன். மொத்தம் இரண்டு ஆஸ்வாசங்களை கொண்டது, இரண்டு உச்சுவாசங்களை கொண்டது. முதல் உச்சுவாசத்தில் 60 ஸ்லோகம், அதே மாதிரி இரண்டாவது உச்சுவாசத்தில் 60 ஸ்லோகம். ஹம்சமானது இங்கேருந்து ராமன் தூது விட்டவுடன் இங்கிருந்து லங்கைக்கு சென்று சீதையினிடத்தில் விஷயத்தை தெரிவிக்கின்றது. அங்கிருந்து அவர் பதில் அதை தூது விடுகிறாள், அது ராமனிடத்தில் வந்து செய்தியை சொல்கின்றது. இது வெறும் காளிதாசன் காட்டிய வழி அப்படின்னு சொல்றதை காட்டிலும் அது கொஞ்சம் குறைச்சல் தான். இதை வந்து ஆழ்வார்களே ரொம்ப அழகா சொல்லியிருக்கா இந்த விஷயத்தை. மயர் வர மதிநலம் அருளப்பெற்ற ஆழ்வார்கள் அற்புதமான நாயிகா பாவத்தில் எம்பெருமானிடத்தில் பட்சிகளை தூது அனுப்பி சொன்ன விஷயங்கள் எல்லாவற்றையும் சுவாமி தேசிகன் மனசுல வாங்கிதான் இந்த காவியத்தை ஏற்றுகிறார். வெறும் காளிதாசன் சொல்றதை காட்டிலும் ஆழ்வார்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு பொக்கிஷமான ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. அஞ்சிரைய மடனாராய் அழியத்தாய் அப்படின்னு சொன்னார். அதே பதிகத்தில் வரும்போது விதியினால் பிடைமனக்கும் மென்னடைய அண்ணங்கால் மதியினால் குரல்மானா யுலகிறந்த கல்வர்க்கு மதியிலேன் வல்வினையே மாளாத ஒன்றெழுத்தி மதிகளா முள்கலங்கி மயங்குமால் எண்ணீரே. சேத்தனமான பட்சிகளையும் விண்ணீல மேலாப்பு விரித்தார் போல் மேகங்கால் அப்படின்னு நாச்சியார் திருமொழியில சொன்னா போல அச்சேத்தனங்களையும் கூட தூது விடுறத ஆழ்வார்கள் விஷயத்துல நம்ம பார்த்திருக்கோம். ஆனால்தான் ஆழ்வார்களுடைய இந்த விப்ரலம்ப சிருங்கார நடைய சுவாமி தேசிகன் பார்த்துட்டு தன்னுடைய திரமிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளியில் சொல்லும்பொழுது கூட பக்தி சிருங்கார விருத்தியா பரிணமதி முனே பாவபந்த பிரதிம்னா யோகாத் பிராக் உத்தரா அவஸ்தி இக விரகோ தேசிகாக தத்ர தூதாக அப்படின்னு சொன்னார். அப்போ ஆழ்வார்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு பெருமையை சுவாமி தேசிகன் தெரிவிக்கின்றார். ஆழ்வார் தன்னை பெண்ணாக பாவித்து பரமபுருஷனான எம்பெருமானிடத்திலே காதல் உடையவராக அவருக்கு எம்பெருமானிடத்திலே இயற்கையாக இருக்கக்கூடிய பக்தியை காதலாக காட்டி அதை காமக்காதலாக மாற்றி பக்தருக்கு யோகத்தில் பகவான் அனுபவித்தலே ஒரு சிறந்தது அப்படின்றதுனால இந்த அனுபவம் நீடிப்பதற்காகவே ஆச்சாரியர்கள் போன்ற பெரியோர்கள் இதற்காக உதவிகளை செய்கின்றனர் அப்படின்றதுக்காக எம்பெருமானுக்கும் பக்தர்களுக்கும் ஒரு தூது செல்கின்றனர் அப்படின்ற தேசிகாக தத்திர தூதாக அப்படின்னு காண்பித்தார் சுவாமி தேசிகன். விட்டு சித்தர் தங்கள் தேவரை வல்ல பரிசு தருவிப்பரேல் அது காண்டுமே அப்படின்னு தன்னுடைய பிதாவை கூட ஆச்சாரியராக்கி அவர் மூலமாக ஒரு விஷயத்தை தெரிவித்தார். சுவாமி தேசிகனால் அருளி செய்யப்பட்ட இந்த அம்ச சந்தேசம் என்ற காவியம் இருக்க, இது அற்புதமான வேதாந்த கருத்துக்களையும் வெளிப்படுத்தக்கூடிய காவியம் இது. அம்ச சந்தேசம் முழுக்க சுவாமி தேசிகனுடைய கற்பனை தான். வால்மீகி ராமாயணத்திலேயோ மற்ற ராமாயணங்களிலோ ராமன் ஹம்சத்தை கண்டதாகவோ அதை தூது அனுப்பியதாகவோ எங்கேயுமே சொல்லப்படல. காதல் மயக்கத்தில் தன்னிலை மறந்த அன்றில் பேடைகளை அம்பால் எய்து வீழ்த்தினவன் வேடன். அதுவும் கொஞ்ச நேரம் முன்னாடி கொஞ்சி குலாவி கொண்டிருந்த கூடிய பறவைய அம்பால் வீழ்த்தப்பட்டு உயிரை இழந்ததும் தன் ஆசை நாயகனுடைய பிரிவை பொறுக்காமல் பெண் பறவை அது கத்தனதும் அந்த சத்தத்தை கேட்ட மகரிஷி இல்லையா அவருடைய சோகம் ஸ்லோகமாக மாறியது. அதுதான் ராமாயணம். அந்த விதை தான் ராமாயணம். அந்த விதையை சுவாமி தேசிகன் இந்த இடத்துல உபயோகப்படுத்துகிறார். ஆத்மானம் மானுஷம் மண்யே அப்படின்னு ராமனாக அவதரித்த பொழுது மனைவியை பிரிந்தவன் எப்படி துயரை அனுபவிப்பானோ அதை அபிநயித்து காட்டியதாக சுவாமி தேசிகன் இந்த அம்ச சந்தேச மகாகாவியத்தில் ரொம்ப அழகாகவே காட்டுறார். இந்த இடத்துல எல்லாத்தையும் அதோஷம் சகுணம் காவியம் அலங்காரைகி அலங்கிருத்தம் ரசான்வித்தம் கவி குர்வன் கீர்த்திம் பிரீத்திம் ச விந்ததி அப்படின்னு சொன்னார். காவியம்னா எப்படி இருக்கணும்? குற்றமற்றதாகவும் குணங்களுடன் கூடியதாகவும் பலவிதமான அலங்காரங்களுடன் கூடியதாகவும் ரசகணமாய் இருக்கக்கூடிய காவியம் கீர்த்தியையும் பிரீத்தியையும் அளிக்கிறது அப்படின்னு சொன்னார். அதற்கு ஏற்றா போல சுவாமியினுடைய அம்ச சந்தேசமாக காவியம் அப்படியே இருக்கு. இப்போ இந்த காவியத்தை ஆரம்பிக்கும் பொழுது இல்லையா தன்னுடைய குலத்தின் பெருமை சொல்லப்படுறது. எப்பேற்பட்ட குலம் அப்படின்றது காட்டப்படுறது. லோகோத்தர நாயகனாக ராமன் எப்படி இருக்கிறான் அப்படின்றது காட்டப்படுறது இந்த இடத்துல. அதனாலதான் அவனை தலைவனாக கொண்டு இந்த அம்ச சந்தேச காவியத்தை ஆரம்பிக்கிறார். ஏன்னா அவரே விஸ்வாமித்ர குலோத்பூதனாக இருக்கக்கூடியவர். அவர் விஸ்வாமித்ர மகரிஷியினுடைய குலத்தில் பிறந்து தன் குலாச்சார நடத்தை இருக்கக்கூடியவரான சுவாமி தேசிகன் அநேக சத்கவி கிருத்தமான காவிய நாடகங்களை பல தடவை அபியசித்த காரணத்தினால இப்பேற்பட்ட ஒரு அம்ச சந்தேசத்தை ஏற்றுகிறார். இதுக்கு மேல கூட ராவணன் பிராட்டியை அபகரிக்கும் பொழுது பிராட்டி கோதாவரி நதியை கண்டு அவ சொன்ன விஷயத்தை இங்க எடுக்கிறார் சுவாமி தேசிகனே. ஹம்சா காரண்ட வாக்கீர்ணாம் வந்தே கோதாவரியும் நதியும் க்ஷிப்ரம் ராமாய சம்சத்வம் சீதாம் ஹரதி ராவணஹா. காரந்த பட்சிகள் நிறைய இருக்காங்க கோதாவரி நதிக்கரையில். காரந்த பட்சிகளோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஹம்ச காரந்த பட்சிகளோட கூடியிருக்கக்கூடிய கோதாவரி நதிக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றான். ராவணன் என்னை அபகரித்து செல்கின்றான், அதை ராமனிடத்திலே தெரிவித்து விடு அப்படின்னு சொல்றான். ஆனா ராவணிடத்தில் இருக்கக்கூடிய பயத்தினால கோதாவரி சீதையினுடைய செயல்களை பற்றி சொல்லவே இல்லை. இருந்தாலும் சீதை முதல்ல ஹம்சத்தினிடத்தில் பிரார்த்தித்ததுனால தற்பொழுது அதை கண்டதும் ராமன் சீதையின் பிரிவால் தாங்க முடியாத துன்பங்களை அடைந்து கொண்டிருக்கக்கூடியவர் ஹம்சத்தை தூது அனுப்புவதாக சுவாமி தேசிகன் இங்கு வர்ணித்திருக்கிறார். இது இந்த ஹம்ச சந்தேச மகாகாவியத்தினுடைய அவதாரிக்க. அடுத்த உபன்யாசத்திலிருந்து ஒவ்வொரு ஸ்லோகமாக நாம் அனுபவிக்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.